போலே மனம் பறக்க நினைக்கும் புவி மேலே தனிமை நினைவு இனியது ஒரு தலைவன் தழுவ வரும் போது வருது வருது இளங்காற்று இந்த வசந்த மலரின் இடம் பார்த்து இனிது இனிது அதன் பாட்டு இந்த இதயம் ரசிக்கும் அசை போட்டு சை போட்டு அதன் பாட்டு இந்த இதயம் ரசிக்கும் அசை போட்டு